வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் கிழவாழ தண்டு உள்ளானதா என் கைகள் தீண்ட விறகானதா அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் வாழை மரம்